వేంకటనాథార్యస్తార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యోనే సన్నిధత్తాం సదాహృది అస్మత్పరంపరాయే నమః. నేటి శ్లోకత்துல மீமாம்சான் ஒரு சாஸ்திரம், அதுல மூணு உட்பிரிவுகள் உள்ளன. பூர்வ மீமாம்சா, கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா. இப்படி மூணு பிரிவு இருந்தாலும் மூணு பிரிவுலையும் பேதமே சொல்லப்பட்டது, அபேதமே சொல்லப்படல. அத மாதிரி பொய் அப்படின்றது எந்த மீமாம்சையும் இல்லவே இல்லை. சூத்திரகாரர் அந்த மாதிரி வாக்கியத்தை பதத்தை எதுவுமே பிரயோகிக்கல. அதனால அவா சித்தாந்தத்துல எதுவுமே சரியாகாது. மூணு காண்டத்திலையும் மீமாம்சா சாஸ்திரத்துல எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்போ அதுக்கு பேர் ஒரு கேள்வி வருது. இந்த லோகத்துல நாம இருக்கிற பர்யந்தம் நமக்கு பூர்ண ஞானம்ன்றது வரவே வராது. பூர்ணமான ஞானம் நமக்கு வந்துருக்கு அப்படின்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க, வேதாந்திகளே ஒத்துன்னு இருக்கும், நம்மளுடைய ஞானமானது சங்குஜிதமா இருக்கு. இப்படி சங்குஜிதமா இருக்கிறதுனால சந்தேகமே இல்லாம நமக்கு ஞானம் வந்துருத்து அப்படின்னு சொல்ல முடியாது. அத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். இன்னொன்னு ஒண்ணு, மீமாம்சகா விசாரம் பண்ணச்ச கூட அவன் என்ன பண்றா, சில இடத்துல விகல்பம் பண்றா, சில இடத்துல ஒரு பட்சத்தை எடுத்துக்கிறா. இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் விசாரம் பண்ணிட்டு போயிருக்கா. இந்த மாதிரி நிர்தாரணம் பண்றதுன்றது இல்லையே, நிர்தாரணம் பண்றதுன்னு இல்லைன்றதுனால எல்லா இடத்துலயும் சந்தேகம் வரும் மொழியோ. அதனால இப்போ அத்வைத பரமாக, நிர்குண பிரம்மபரமாக, நிர்குண பிரம்மபரமாக இந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கு அப்படின்னுட்டு எப்படி சொல்ல முடியும்? அது முடியாதே நம்ம கேட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றா, அதுக்கு நிர்ணயம்ன்றது எதுலையுமே பூர்ணம் கிடையாது. அதான் நம்ம லோகத்துல பார்த்துருக்கோம். சந்தேகம்ன்றது எல்லா விஷயத்திலயும் வருது. எல்லா விஷயத்திலயும் சந்தேகம் வர்றதுனால இவாளுக்கு வந்து அத்வைத தத்துவத்திலையும் சந்தேகம் வந்துட்டு போட்டோமே. சந்தேகம் வந்தாலும் அது சுத்திச்சுட்டு போட்டோம். இல்ல நீங்களும் தான் ஒத்துக்கிறீங்கோ பூர்ண ஜானம்ன்றது வராது அப்படின்னு ஒத்துட்டீங்கோ, அதுல சந்தேகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறீங்கோ, அதனால அத்வைத பரத்திலே இருந்துட்டு போட்டோமே. அத்வைத பரத்துல இருந்தாலும் கூட அந்த சந்தேகம் இருக்கு, நிர்ணயம் இல்லை. வாச்சஸ்வரி மிஸ்ரர் சொன்ன துர்கடத்தம் அவித்யாயா பூஷணம் நது தூஷணம் அப்படின்னு சொன்னார். நீங்க அவித்யை அஜானம்னு ஒண்ணு நீங்க சொல்றீங்களே, அப்படின்றத ஒண்ணுத்த அன்வீக்கவே முடியாதே உங்களால. அதை ஒழுங்கா உங்களால விவரிச்சு சொல்ல முடியாது விளக்கமாக அப்படின்னுட்டு நாமெல்லாம் கண்டனம் பண்றோம். அதுக்கு அவர் சொன்ன, இந்த அவித்யன்றதே நாங்க என்ன சொல்றோம், அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்றோம். ஸ்பஷ்டமா சொல்ல முடியாததுதான் அனிர்வச்சனீயம். ஸ்பஷ்டமா சொல்ல முடியாதத போய் ஸ்பஷ்டமா சொல்லுன்னு சொன்னா எப்படி சரியாகும்? அதனால துர்கடத்துவம் அவித்யாய நது தூஷணம், பூஷணம் நது தூஷணம்னர். அவித்ய சித்திக்கல, அத லட்சணம் சொல்ல முடியல அப்படின்றது கூட எங்களுக்கு பூஷணம் தான் அது, அதாவது எங்களுக்கு சரியான சித்தாந்தம் தான் அது, நாங்களே அதுதான் சொல்றோம். அதனால அது தூஷணமே கிடையாதே அப்படின்றார் வாசஸ்வதி மிஸ்ரர். அதனால சந்தேகம்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்தேகமானது அது இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் இருக்கு சந்தேகம். எந்த தத்துவத்தை எடுத்துட்டாலும் சந்தேகம்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. எல்லா வேதாந்தமும் அப்படிதான், அவஜ்ஞாதம் விஜானதாம், விஜாதம் அவிதானதாம் அப்படிங்கிறது உபனிஷத் வாக்கியம். பிரம்மத்தை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அவனுக்கு தெரியலன்னு அர்த்தமா? எனக்கு பிரம்மன் தெரியல அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சுட்டான்னு அர்த்தமா? ஏன்னா பிரம்மத்தை வந்து உள்ளது உள்ளபடியா அறிஞ்சவாரு யார்? இங்கேயே 4வது ஸ்லோகத்தை சொல்றாரு ஆரம்பத்துல சாராவளியிலே, கம்பீரே பிரம்மபாகே கணயுதம் அகிலம் கப்ரவீன பிரமேயம். இது பிரம்மபாகம், இது பெரிய சமுத்திரம், இது ரொம்ப ஆழத்தோட கூடின சமுத்திரம் இது. இப்ப அதான் முடிக்கிற இருப்போம். கம்பீரமான பிரம்மபாகத்துல முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய பிரமேயங்களை தெரிஞ்சின்றவா யாரு? கப்ரவீன பிரமேயம் யாரால தெரிஞ்சுக்க முடியும்? ஜிங்மாத்திரம் தர்சயன்னபி அகமிக நிபுணைகி பிராப்தம் அத்தியக்ஷணீய. நான் ஏதோ ஒரு திக் சூச்சி மாதிரி, சூரியன் எங்க உதிக்கும் நான் அது கிழக்கு பக்கம் அப்படின்னு, நான் கிழக்குன்னு சொல்லிட்டான். யாருக்கு கிழக்கு? எல்லாருக்கும் கிழக்குதான். நாம இங்கே இருந்து நான் உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா சென்னையில இருக்கிற வாழ்க்கு காஞ்சிபுரமானது கிழக்கு அல்லது மேற்கு, ஸ்ரீரங்கத்திற்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாளுக்கு ஸ்ரீவில்லி உத்தரத்திற்கா போயிடுறது. அதனால திக்கு வந்து எதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட எங் மாத்திரம் ஏதோ ஒன்று காமிக்கிறோம் பிரம்மன்னா இப்படி. திங்மாத்தம் தர்சயன்னபி அப்படி நான் பண்ணினேன், அதுக்கோசரம் நீன வெறும் திங்மாத்தம் தானே, நீ திக் சூழ்ச்சி தானே பண்ணினேன், ஸ்பஷ்டமா சொல்லல, பூர்ணமா சொல்லல, ஏதோ கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு என்ன அலட்சியப்படுத்தாதீங்க. பிராப்தம் அத்தியக்ஷணீய, ஏன்னா கிருபையோட அனுகிரகிக்கணும் நீங்க எல்லாம். மாபூன் நிச்சயிட சித்திகி, ஏன்னா பூர்ணமா கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா மகான்கள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, நிசீவ ரத்னே, ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்துல மொத்த முத்து எடுக்க போறான். சமுத்திரத்துல எவ்வளவோ ரத்னங்கள், எவ்வளவோ முத்துக்கள், எவ்வளவோ பாஞ்சஜன்யம் சங்கம்லாம் இருக்கு, எல்லாத்தையுமா எடுத்துன்னு வரான். ஏதோ ஒண்ணு எடுத்துன்னு வரான், ஒரு முத்து எடுத்துன்னு வரான். அந்த ஒரு முத்து எடுத்துன்னு வந்தா கூட ஒண்ணுதானே எடுத்துன்னு வந்த, இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு தூர போட்டுருவீங்களா? மாபூன் நிச்சயிட சித்திகி ததபி குணவிதகா, நிச்சயமனத்தினே மத்தியேகாரம் நிதேயம் மகதி ஜெகதிகம் மௌக்திகம் லப்தம் அப்தவ். மௌக்திகம் முத்து, அது கணக்கு இந்த சமுத்திரத்துல கிடைச்சது. எல்லா நத்தனமும் கிடைக்காட்டா கூட ஒரு ஆரத்து நடுவுல அதை வச்சுக்கிற மொழியோ பெரிய முத்து நல்லா இருக்குன்னு. அந்த மாதிரி நான் ஏதோ சொல்றேன், சுவாமி எல்லாத்தையும் பூர்ணமா தான் சாதிக்கிறார். பூர்ணமா சாதிச்சா கூட நாம வந்து தன்னை அப்படி நினைச்சாலும் நினைக்கிறார் தேசிகன், யாரால சொல்ல முடியும்? இப்படி ஒரு 562 ஸ்லோகங்கள்னால சிவாஷத்துல வேண்டிய என்னென்ன பூர்வ விஷயங்கள் தேவையோ அதை அத்தனையும் அனுக்குற வச்சுட்டாரு சுவாமி. பத்தம் தாக்கலாம இதுக்கு முன்னாடி உதிச்சது, அதுலயும் சாதிச்சுட்டாரு சுவாமி. இப்ப ரொம்ப இந்த இந்தியா சாதிக்க போறாரு, இப்ப 2 கணத்தையும் பத்தி சாதிக்க போறாரு சுவாமி, 2 கணத்தை பத்தியும் அழகா சாதிக்க போறாரு. 2 கந்தமும் நமக்கு வந்து தேவையானது அப்படின்ட்டு பிரதிவாக பயங்கரம் அண்ணன் 600 வருஷம் இடையில இருந்தவன் அவர் சாதிக்கிறார். சர்வஜ்ஞத்வம் தத்துவமுக்தாகலாபே, தேசிகன் சர்வஜ்ஞங்கிறது தத்துவமுக்தாகலாபே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உசந்த ஆச்சாரியர் உசந்த கர்த்தங்களை அனுகிரகிக்கிறார். ஆனாலும் தன்னை நைச்சாரம் அனுகிரகிக்கிறார் சுவாமி. நான் ஏதோ சொல்றேன், அவன் வந்து ஒரேடியா நான் சொல்லாம பூர்ணமா சொல்லாட்டா கூட எவ்வளவு சொல்லணும் அதுக்கேத்த மாதிரி என்ன அனுகிரகம் கிடைக்கும். பராப்தம் அத்தியக்ஷணீயம் இதான் குணவான்கள் பண்ற காரியம் அப்படின்ற. அதனால இந்த வேதாந்த சாஸ்திரம்ன்றதே எல்லாராலையும் அறிஞ்சிக்க முடியாதது. அவ்வளவு சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதுல நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அதனால பிரம்மச்சாரம் பண்ணச்ச நாங்க நிர்குண பிரம்மன் நாங்க சொல்றோம். அதுல நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம், நீங்க அதுலயும் சந்தேகம் வரலாம், அதை அப்படியே ஏத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே சந்தேகம் இருக்கு. அதனால நிர்குண பிரம்மவாதம் கூட சரியா தான் இருக்குது, அதனால அதை அப்படியே ஏத்துக்கலாமே அப்படின்ட்டு இவன் ஆக்ஷேபிக்கிற, அத்வைதிகள்லாம் ஆக்ஷேபிக்கிறார். அப்படி ஆக்ஷேபிச்சு அது சமாதானம் சொல்லணும். அதுக்கு சுவாமி சாதிக்கிறார். பொதுவா நீ சொல்றத பார்த்தா சாமான்யமா சரியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா சூக்ஷ்மமா பார்த்தாக்க நீ சொல்றது தப்பு. நாங்க சொல்றது என்னது தெரியுமா, இது சமுத்திரம் தான். சமுத்திரம் மாதிரி வேதாந்த சாஸ்திரம்ன்றது சாமான்யமானது இல்ல. சமுத்திரத்துல பிரயாணம் பண்றவங்களுக்கு திசைய சொல்லணும், எந்த திக்குல போனா இந்த நாட்டுக்கு போலாம், இந்த தேசத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு சில பேர் சொல்லுவா, அடிக்கடி சமுத்திரத்துல போறவங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் போனா எந்த தீவு வரும், எந்த தேசம் வரும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அவன் நாவிகாள், கர்ணதாராள் அப்படின்னு சொல்ற அவட நாவிகாள், அதாவது படகு ஓட்டுருவா, கப்பல் ஓட்டுருவா, அவளுக்கு நாவிகாள் கர்ணதாராள்னு பேரு. அவன் வந்து பெரிய சமுத்திரத்துல போகச்ச கூட அழகா மார்க்கம் சொல்லி கொடுப்பா. அந்த மார்க்கம் சொல்லி கொடுக்கற சமயத்துல அதுக்கு அனுகுணமா நம்ம எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த இடத்துக்கு நாம போனோமோ அந்த இடத்துக்கு சரியா போய் சேர்ந்து வரலாம். இத மாதிரி இருக்கு. அவ நாவிகால் காமிக்கிறாள் வழி அவனுக்கு எல்லா பிரபஞ்சமும் தெரிஞ்சிருமாண்ணா, அல்லது சமுத்திரத்துல இருக்கிற அத்தனையும் தெரிஞ்சிருமா, எல்லாமே அவளுக்கு தெரியாதே. அதனால எதை எதை எப்படி எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ அதான் அவளால தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் அவளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஒண்ணு, எதை அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ அதை அவ தெரிஞ்சுட்டு நமக்கு மார்க்கத்தை காமிச்சு கொடுப்பா. இது சமுத்திரத்துல பிரயாணம் பண்றவாளுக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நாவிகாளுடைய காரியம். மாலுமிகள், கப்பல் மாலுமிகள் அப்படின்னு சொல்ற அவளுடைய காரியம். அந்த காரியத்துல சிலது தெரியாம இருக்கலாம், ஆனா எது அவளுக்கு அவசியம் தெரியணுமோ அவளுக்கு அது தெரிஞ்சிடும். அதனால அது விசேஷமானது. அந்த மாதிரிதான் இந்த உபனிஷத் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம். ஏன்ன பரம விபுவாக அசங்கேயமான சுரூப ஸ்வபாவ விபூதிகளை உடைய எம்பெருமான். அந்த எம்பெருமான பத்தி விவரிச்சு சொல்றது இந்த உபனிஷத்து. அவ்வளோ சொல்றது உபனிஷத்து சொல்லிட்டு அதாலேயே முடியல, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்து அப்பாப்பிய மனசாச அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த உபனிஷத்தினாலையும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிரம்மத்தினுடைய மாகாத்மியம் அவ்வளோ இருக்கு. அதனால அந்த பெரிய சமுத்திரமா இருக்கக்கூடிய இந்த வேதாந்தம், அந்த வேதாந்தத்துல நம்ம உள்ள போனோம்னாக்க நம்மளாலேயே எல்லாத்தையும் அர்த்தம் பண்ணிக்க முடியுமா, நமக்கு எல்லாமே நமக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்துருமான்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சமுத்திரம் வேதாந்தமாகிற சமுத்திரம் அதுக்கு அதுல இருக்கிறத எடுத்து நமக்கு காமிக்கிறதுக்கு மகான்கள்லாம் அவதரிக்கிறார். அவன்லாம் பெருமானுடைய அம்சமாகவே அவதரிக்கிறார். பாதராயனர், போதாயனர், உபவரிஷர், இந்த மாதிரி எத்தனை ரிஷிகள், சங்கர், இந்த மாதிரி பிரம்மநந்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிச்சார். எல்லாரும் ரிஷிகள், அல்லது ரிஷிப்ராயாள், ரிஷிகள் மாதிரி இருப்பா, ரிஷிகளாவே இருப்பா. இவெல்லாம் வேதத்தை அனைத்தையும் நேர சாட்சாத் தரிச்சவா. அவ சூத்திரம் மாதிரி பண்ணி நமக்கு பரிபூர்ண கிருபையோடு அனுகிரகிச்சிருக்கா. இவ கிரந்தமே எழுத வேண்டாம், அவாவா தான் தெரிஞ்சுதான் போற மனுஷன் அப்படின்னு விட்டு போயிருக்கலாம். அவள்லாம் பரம காரணிக்காள். அந்த பரம காரணிக்காள போயிடு அவ என்ன பண்றா தெரியுமோ, பிற்காலத்துல வர்றவனும் தெரிஞ்சுக்கணும், அவளும் நல்ல ஞானத்தை அடைஞ்சு அற்புதமான கதியை அடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த கிரந்தங்கள் எல்லாம் அனுகிரகிச்சு அவா. அதனால அவள்லாம் நாவிக்காள் மாதிரி இருக்காளாம், பெரிய சமுத்திரத்துல கப்பல் ஒட்டுறவாள்லாம் எப்படி வழி காமிப்பாளோ அந்த மாதிரி இந்த ஆச்சாரியாள் மகரிஷிகள் இவாள் மாளவிகள் மாதிரி நமக்கு வழிகாட்டுறான். வேதாந்தமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நமக்கு எதை எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை அத்தனையும் அவ நமக்கு சொல்லி வழிகாட்டுறான். சூத்திரகாரான வாழலாம், அதுக்கப்புறம் விருத்திகாரர் வந்த, விருத்திகாரர் சொன்னதை யாரால் அறிஞ்சிக்க முடியும்? இந்த இதுல வந்து சிவபாஷ்யத்துல பூர்வபக்ஷியும் விருத்தி கிரந்தத்தை உதாரிக்கிறார், சித்தாந்தியும் விருத்தி கிரந்தத்தை உதாகரிக்கிறார். இது ஒருவாட்டி வரைச்ச சுவாமி கிட்ட கேட்டோம், இது எப்படி, இது விருத்திகாரருடைய வச்சனத்தை ரெண்டு பேரும் உதாகரிக்கிறாளே, இது எது பிரமாணம்? அதுக்கு சுவாமி சாட்சியாச்சு, இது பிராச்சீன கிரந்தம், அத உடனே நம்மளால அர்த்தம் பண்ணிக்க முடியாது. எது பூர்வபக்ஷம், எது சித்தாந்தம் அப்படின்னு நம்மளால அர்த்தமே பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரந்தங்கள் அது. அதனால அவாவா தனக்கு அனுகூலமான வாக்கியத்தை எடுத்துருவா. தனக்கு அனுகூலமான வாக்கியத்தை எடுத்துன்னு சொல்றதுனால அவாவது சரியா போயிடுற மாதிரி நினைச்சுக்கிறார். ஆனால் எம்பெருமானாரோ பொறுத்தாழ்வானோட காஷ்மீர தேசத்துக்கு எழுந்துருளி அங்க போய் அந்த பதாயன விருத்தி கிரந்தத்தை கண்டுபிடிச்சு அதை முழுக்க ஏகசந்த கிராகி கூறத்தாழ்வான் அவர் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி அதை சாதிச்சு அதுக்கு அனுகுணமா சிவாஷத்தை அனுகிரகித்தார். ஏன் ஆள வந்தார் அவருக்கு பாஷ்யத்துக்கு அர்த்தம் பண்ண முடியாதான்னா, அவர் பாஷ்யம் பண்ணக்கூடாதோ சூத்திரத்துக்கு, ஏன் பண்ணல அப்படின்னாக்க அவர் திருவுள்ள என்னன்னாக்க விருத்தி கிரந்தத்தை பார்க்கணும், போதாயன விருத்திய பார்த்துட்டு அதுக்கு அனுகுணமா எழுதணும்னு அனுகிரகிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அது அவர் காலத்துல முடியல, அதுதான் எம்பெருமானார் பண்ணினார். அதனால சூத்திரக்காரர் சாதிச்சது சூத்திரம் தானே, சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டார் அவர். அந்த சூத்திரக்காரர் திருவுள்ளத்தை அறிஞ்சின்ற எழுதினவர் போதாயனர், அவர் விருத்தி பண்ணினார். அந்த விருத்தி இருக்கே அதை யாரால கிரகிக்க முடிஞ்சது? அது கிடைக்கவே இல்லை முதல்ல, அது காஷ்மீர தேசத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் அதை சம்பாதிச்சுன்ற சந்திரமானாரும் குறைத்தாழ்வாம். அப்படிப்பட்ட அந்த விருத்தி கிரந்தத்துக்கு அனுகுணமாக எம்பெருமானார் பாஷ்யம் பண்ணினார். பகவத் போதாயனகிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தியம் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷுபு தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் படிக்க பண்ணிக்கிறார். அது ரொம்ப விஸ்தீர்ணமா இருந்த விருத்தி, அத பூர்வாச்சாரியால சங்கரிச்சுட்டா. ரொம்ப விஸ்தீர்ணமா இருந்தாலும் அர்த்த அவகாசம் பண்ண முடியாது, ரொம்ப சங்கரகமா இருந்தாலும் பூர்ணமான ஞானம் வராதுன்னா ஸ்பஷ்டமா தெரியாது. அதனால பாஷ்யக்காரர் என்ன சொன்ன, தன்மதானுசாரேன விருத்திகாரருடைய திருவுள்ளத்துக்கு ஒப்பும்படியாக அவர் மதத்தை அனுசரிச்சு சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்து அக்ஷரங்கள வியாக்கியானம் பண்றேன். நாம வந்து வெறும் சூத்திரத்துக்கு சங்கரமா சொல்லிட்டு போல, ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும், ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால பிரம்ம மீமாம்சையில நிர்ணயாத்மகமான ஞானத்தை அடைய முடியும். இல்லாம போனாக்க அந்த ஞானமானது நமக்கு வராம போயிடும். அதனால விருத்திகாரத்தில் உள்ள என்னவோ அதை உகந்து இவா எழுதினா. அப்படி எழுதினதுனாலதான், அந்தரமான அனுசரித்ததுனாலதான், சூத்திரம் என்ன அபிப்பிராயப்படுறதோ அதுக்கு அனுகுணமாக விருத்தியில எப்படி இருக்கோ அதுக்கு அதை வச்சிருந்து பாஷ்யம் பண்ணினார் எம்பெருமானார். வைஸ்வானர் அதிகரணம் அதிகரணம் முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதம் கடைசி ஆறாவது அதிகரணம், அதுல சூத்திரக்காரர்கள் வந்து திருவுள்ள என்னன்னு புரிஞ்சுட்டு பாஷ்யக்காரர் எழுதுற வைஸ்வானர் சுத்த வாட்சியம் யார் அப்படின்னு சந்தேகம் போடல பாஷ்யக்காரர். வைஸ்வாண்ட சப்தத்துக்கு அர்த்தம் நிச்சயம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தான் பண்ற. ஏன்னா வைஸ்வாண்ட சப்தத்துக்கு அக்னி ஜாட அக்னியில மகாபூதமான அக்னி மகாபூதம், அதுல பரமாத்மாவில அது மாதிரி தேவதா விசேஷத்துல நாளத்துல இருக்கு பிரயோகம் இருக்கு. நாளத்துல இருக்கிறதுனால இது இந்த வைஸ்வான சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாதா, நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாதான் தான் எங்க சந்தேகம். பரமாத்மாவா பரமாத்மா சொல்லுவா சொல்லாதான்னு இல்ல, சக்தி நிர்ணயம் உதன அப்படின்னு எங்க பாஷ்ய ஸ்ரீசுக்தி. இந்த மாதிரி நாலு பட்சம் ஏன் போடணும் அப்படின்னா ஆண்டவன் சேச்சர் சபையில சிவசம் பெரியாண்டவன் அத ஏவன தேவதா பூதஞ்ச அப்படின்னுட்டு அந்த சூத்திரம். அதனாலேயே தேவதையோ மகாபூதமோ இல்லை, தேவதையோ ஒரு தேவதா விசேஷம் தான் வைஸ்வானன்றது, பரதேவதை இல்லை. தேவதைன்னு யாராவது சொன்னான்னாக்க அந்த தேவதையே வராது. அத மாதிரி மகாபூதமான மூணாவது பூதம் ஜலம் தேஜஸ்ன்னு சொல்றமே அந்த மூணாவது பூதம் அதுவும் வராது. அது காரணம் எல்லாம் அதையும் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க சூத்திரகார இடத்துல உள்ளத்தை வச்சுட்டு நாலு பட்சமா போட்டார் பாஷ்யக்கார். நாலு பட்சத்தை சொல்லி இது நாளும் சரி வருமா வராதா, நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாத அப்படின்னு இதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம். அந்த மாதிரி விருத்திகாரருடைய திருவுள்ளம் இவ ரெண்டுத்தையும் அறிஞ்சுட்டு இவர் எழுதினார். இந்த பாஷத்தை அப்படி அனுகிரகிச்சு இல்லைன்னாக்கா நமக்கு என்ன தெரிய வரும், எதுவுமே தெரிய வராது. அதனால இந்த மாதிரி இவாதான் நாவிகாள் கர்ணதாராள், கர்ணதாராளான நாவிகாள் அவெல்லாம் யாருன்னா தேசிகாள் ஆச்சாரியாள். ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்ன பண்ணுவா, நல்ல மார்க்கத்தை தான் காமிச்சு கொடுப்பா, அழகா காமிச்சு கொடுப்பா, நமக்கு எது ஹிதமோ அதை உண்டுதான் காமிச்சு கொடுப்பா. ஆச்சாரியால் உண்டுதான் நம்மள சுவாதீனமா வெய்யணும், நல்ல பெஸ்ட் அழகு சொல்லி கொடுக்கறவா தான் ஆச்சாரியாள். அவ நம்மள பெஸ்ட் நம்மளை சொல்லச்சு அப்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனால் பிற்காலத்துல நம்ம நல்ல பேர் வாங்கச்சு இதெல்லாம் பிரத்யக்ஷமா அனுபவிச்சது. இன்னைக்கு நம்மளாம் நல்லா இருக்கும், அது காரணம்னாக்கா நம்மளுடைய ஆச்சாரியால் நம்மள அனுகிரகிச்சா பாருங்கோ, வெய்யறது கூட நமக்கு அனுகிரகம், அது கூட அனுகிரகம் தான். அவ நமக்கு காமிச்சு கொடுக்குறா தேசிகன் அப்படின்னு சொன்னாக்கா அழகா அர்த்தம் சொல்லுவா, தேவானுகிரக காரித்வா சிஷ்யானுகிரக காரணாத்து கருணாமய ரூபத்வாத்து உச்சத்தே தேசிகோ புதைஹி அப்படின்னு சொல்றது. தேவானுகிரக காரித்வா பெருமாள் நம்மளை எப்படி அனுகிரகிப்பேரோ அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி வைப்பாளாம்வா நமக்கு. அத மாதிரி பண்றதுனால தே அப்படிங்கிற அர்த்தம் ஆகுது. வெறும் சிஷ்ய அனுகிரக காரணம், சிஷ்யால அனுகிரகிக்கிறவா அந்த காரணம், சிஷ்ய அனுகிரகம் அவள் அனுகிரகிச்சுட்டேதான் இருப்பாவா. நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவளுடைய அனுகிரகம்ன்றது அப்படி நம்ம பேர்ல பிரவகிக்கும். எத்தனை சிஷ்யால் இருந்தாலும் பிரவகிக்கும். அவளுக்கு பக்ஷபாதம்ன்றதே கிடையாது. வயசான சிஷ்யனும் ஒரே சிஷ்யால் தான், சின்ன வயது சிஷ்யரும் ஒரே சிஷ்யால் தான், பண்டிதரும் சிஷ்யர் தான், பாமரரும் சிஷ்யர் தான், எல்லார்கிட்டையும் பரிபூர்ண அனுகிரகம் இருக்கும் அவருக்கு. அத மாதிரி கருணாமய ரூபத்தார், அந்த கருணை இருக்கவேதான் தேவானுகிரகாரியா இருக்கா, சிஷ்யானுகிரகாரியாவும் இருக்காவா. அதனால இந்த மூணும் சேர்ந்ததுதான் தேவானுகிரகாரி, சிஷ்யானுகிரகாரி, கருணா ரூபியா. இப்படி இருக்கிறதுனால அவ நம்மளை வந்து அனுகிரகிக்கிறா, தேசிகன்னு அதனாலதான் பேரு அப்படின்றது. அப்படிப்பட்டவா நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்குறா. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இது ஒரு சமுத்திரம், இதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியாததுனால இத வந்து கஷ்டப்பட்டு நமக்கு மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கிறா. இப்போ அவ என்ன சொன்னா, சந்தேகம் இருக்கும், இதுலயும் சந்தேகம் இருக்கு, அப்ப எங்க சந்தேகம் இருக்கிறதே இருக்கட்டுமே, அத்வைத வேதாந்தமே இருக்கட்டுமே, நிர்குண பிரம்மவாதம் இருக்கட்டுமே அப்படின்னு அவ கேட்டா. அதற்கு சமாதானம், அதுதான் சரி. என்ன நிர்குண பிரம்மவாதம் இருக்கட்டும்னு சொல்றதே தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, நாங்க சொன்னது என்ன, இத்தனை சூத்திரகாரத்துல உள்ளம் உபனிஷத்தை அனுசரிச்சு இருந்தது, வேதத்தை அனுசரிச்சு இருந்தது. விருத்திகாரத்துல உள்ளம் உபனிஷத்து என்ன, சூத்திரம் என்ன, இந்த ரெண்டுத்தை அனுசரிச்சு இருந்தது. நாம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய திருவுள்ளம், உபனிஷத்து, சூத்திரகாரர், விருத்திகாரர், இவா மூணு பேர்தையும் அனுசரிச்சு, மூணுத்தையும் அனுசரிச்சு வந்ததுனால இது வந்து திருடமான சித்தாந்தத்தை உடையதா ஆயிடுறது. திருடமான சித்தாந்தமா போயிடவே இதுல எந்த ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. சந்தேகம் இருக்கிறது உண்மை, சில விஷயங்கள்ல நிர்ணயம் வராதுதான், வராட்டா போட்டோம். எதுல எங்களுக்கு நிர்ணயம் வரணுமோ அது வந்தா போறோம். பரதேவதை எது, ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை. அந்த பரதேவதை எப்படிப்பட்டது, நயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தானம். அந்த பரதேவதையை அடையறதுக்கு உபாயம் என்னது, பக்தியோ சரணாகதியோ. அதை அடைஞ்சுட்டா எங்க போறது, மோக்ஷம். அந்த மோக்ஷம் எது, சிவிகுண்டம். அந்த சிவிகுண்டம் எப்படி இருக்கும், நித்திய விபூதியா பரம சுத்த சுத்தமா இருக்கும். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சந்தேகமே கிடையாதே. உபனிடம் சொல்றது, சத்திஷ்ணோகோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரையா அப்படின்னு, இது மாதிரி எத்தனை வாக்கியங்கள். அதனால அந்த இந்த மாதிரி பரம சித்தாந்தமான விஷயங்கள்ல நமக்கு சந்தேகமே வராது. நமக்கு இதுல சந்தேகம் வராது, நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஸ்பஷ்டமாக இந்த தத்வார்த்தத்தினுடைய ஞானம் இருக்கு பாருங்க, தத்வார்த்த ஞானம் இருக்கு, அதனுடைய கதையே நாம் அடைஞ்சிடுவோம், நமக்கு அது வரும். எது நமக்கு தத்துவமா தெரிஞ்சுக்கணுமோ அதை நாம் அடைஞ்சிடுவோம். எல்லாம் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அது வேணும். சுவாமி வந்து சாய்க்கிறார், நிறைய கிரந்தம் தத்துவத்திரைகாரத்துல பழைய நிறைய கிரந்தம் படிச்சுட்டு சந்தேகப்பட்டு சரணகாரணம் உபதேசா அறிம்புத்வா விரமே சர்வகர்மம். மகா சாஸ்திரஜானான சுவாமி தேசிகன் சாஸ்திரஜானம் பகு கிளேசம் அப்படின்னு சொல்லிட்டார். சாஸ்திரஜானம் பகு கிளேசம், ஏன்னா புத்தே சரணகாரணம், இதம் இத்தம்னு தெரிஞ்சுக்காதவனால எத்தனை சாஸ்திரம் படிச்சாலும் அவனால அறிந்து கொள்ளவே முடியாது, நிர்ணயமா கொண்டு வரவே முடியாது. அதனால சாஸ்திரத்தை வாசித்தவன் அதனுடைய பிரயோஜனம் என்ன, நிர்ணயத்தை கொண்டு வருதுதான். இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இந்த வாக்கியத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியார்த்த ஞானத்தை நல்லா அறிந்து கொள்ள வேணும். அதை தெரிஞ்சுக்காதவனால தானும் குழம்பி பொறுத்தியாரையும் குழப்பி எதுவுமே நினையம் பண்ணாம மாட்டின் முழிக்கிறத காட்டணும். அதெல்லாம் படிக்கவே வேண்டாம். அதிகார சங்கிரகத்துல சுமையான கல்விகள் வேண்ட அப்படிங்கிற சுமையான கல்விகள் நாம நிறைய படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். வெறும் பாரமா தான் இருக்கும் அந்த கல்விகள் எல்லாம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் தெரிஞ்சுக்கணும். வேண்டிய வேதங்களோடு விரைந்து கழியிருப்பான். வேண்டிய வேதங்களோ அப்படின்னா வேண்டாத வேதம் கண்ணா. வேண்டிய வேதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்கு வேண்டிய வேதங்கள். அததான் ஓதினேரவர் குருமுகம் அனதீத்திய. அவர் வந்து குருமுகமாவே அத்தியானம் நிலையம். அப்படிப்பட்ட பெரிய ஆழ்வார், உன்னதமானவர். அவர் கல்பசூத்திர வியாக்கியாதா பேசிக்கினா இருக்கிறார். கல்பசூத்திர வியாக்கியாதாக்களான பெரியாழ்வார் உருளை செய்தார் அப்படின்னு சாத்திரிகர் சார். அதனால அவர் வந்து வேண்டிய வேதங்களை ஓதினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய வேதங்கள் எதுவோ அதை ஓதினார். மீதி வேதங்கள்லாம் அந்த இடத்துல அவைகள்லாம் நமக்கு தேவையில்லை. பரதத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய இடத்துல அந்த மாதிரி நாம எவ்வளவோ படிக்கலாம், நிறைய கிரந்தங்களை வாசிக்கலாம், நிறைய மதங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய மோட்ச பிராப்திக்கு எது உபயோகமோ அதுக்கு அது உபயோகப்படலைன்னு சொன்னோம் வாசிக்கிறது. அப்ப அந்த சாஸ்திரத்தினால அந்த படிச்ச கிரந்தங்கள்னால என்ன பிரயோஜனம்? அவையெல்லாம் சுமையான கல்விகள் தானே. அந்த சுமையான கல்விகளை படிக்கிறத காட்டிலும் உபதேசாத் ஹரிம் புத்வா திறமே சர்வ கர்மசு. அங்க அழகான உதாரணம் ஒண்ணு சொல்ற. அதாவது ஹரி பக்கம் ஹரி தத்துவம் விஷ்ண தத்துவத்தை உபதேசத்தினால அறிஞ்சுக்கோங்கோ. அதை அறிஞ்சுட்டு இது மாதிரி மீதி விஷயங்கள்லாம் விட்டுடுங்கோ. தேவையில்லாத கிரந்தங்களை படிக்க வேண்டாம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டு பிரமாண ஆராதனம் ரெண்டு உபாயத்தை அனுப்பிச்சுன்னு நிம்மதியா இருங்கோ. அங்க அழகான உதாரணம் சொல்ற. உன்ன விறகுடையவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படிங்கிறார். நம்மத்துல சாப்பிடுறதுக்கு அரிசி இருக்கு, சலுகை பண்றதுக்கு பருப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கிற சமயத்துல அந்த அரிசியெல்லாம் விட்டுட்டு போய் விவசாயம் பண்ண போவானா? அப்பதான் போய் பசி எடுக்கிறது. அவன் விவசாயம் பண்ண போவானா? அவன் போக மாட்டானே. இருக்கிறத வச்சுதான் இது பண்ணுவான். அது இன்னைக்குதான் திருப்ப உபன்யாசத்துல சொன்னேன். அதாவது விளை நெல்லை விட்டுட்டு அந்த உதிர்ந்த நெல்லாம் இருக்கு பாருங்க, அத்த பொறுக்கிற மாதிரி அப்படின்ற வேச்சியக்கார. நிறைய நெல் விளைஞ்சிருக்கும் தனக்கு, அது அத்தையும் கழுத்து மாட்டிலேருந்து எடுத்து வந்து ஆத்துல போட்டாச்சு. அவ்வளவு மூட்டை மூட்டையா இருக்குது. அத்தனை மூட்டை மூட்டையா நெல்லு வச்ச ஒரு கொஞ்சம் நெல் உதிர்ந்து போயிருக்குது. அதை போய் ஒருத்தன் பொறிக்கிட்டு இருக்கானா? அவ்வளவு நெல் இருக்குது. அந்த பத்து நெல் இருந்தா ஒரு தானிய ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போட்டுமே குருவியோ காக்காவோ. ஆனா அதை போய் ஒருத்தன் பொறுக்கிறான் அந்த நெல்லை விட்டுட்டு. அத மாதிரி இது இருக்குதே இது அப்படின்னுட்டு பரிகாசம் பண்றாளாம் ஆச்சாரியாரும். அந்த மாதிரி உன்னருடையவன் திருஷி சிந்தையை விடமா போலே. அதனால நாமெல்லாம் வந்து நிறைய புஸ்தகம் படிச்சுட்டோம். புஸ்தகம் படிச்சாலே நமக்கு எல்லாம் இல்லை. அது அவைகள்லாம் நமக்கு பரம உத்தேசியமான பரம உபாதேயமான பரம புருஷார்த்தம் இருக்கு, அதுக்கு அனுகுணமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த விஷயத்துல நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு அற்புதமா உபதேசிச்சுட்டா. பரதத்துவத்தினுடைய சுரூபத்தை சொல்லி அதை அடையறதுக்கு மார்க்கத்தை சொல்லி அடைஞ்சா அதனுடைய பலன் எப்படி எல்லாம் இருக்கும்னு சாஸ்திரத்தை கொண்டே நமக்கு விவரிச்சு சொல்லிட்டு போயிட்டா. அதனால தத்வார்த்த ஞானம் இருக்கு பாருங்க, அதனுடைய கரையே நாம அடைஞ்சிடலாம். சில விஷயங்கள்லாம் சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் வந்தா இருந்துட்டு போட்டோம். இந்த சந்தேகங்கள்லாம் சில சமயத்துல காலக்ஷேபம் பண்ண இன்னைக்கே நமக்கு எல்லா இடத்தும் வந்துருக்கா? இப்பவும் நிறைய சந்தேகம் இருக்கு வேதாந்தத்துல. எத்தனை வாட்டி ஸ்ரீபாட்சம் சேவித்தாலும் அபூர்வ விஷயங்கள் எப்படி தோன்றதோ அந்த மாதிரி அபூர்வ சந்தேகங்களும் தோன்றது. கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நம்ம வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். சிலது அப்பயே கூட நின்றுரும். காலக்கிரமையின சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஆச்சாரியார் பாதமாதத்தை வாதம் சிஷ்ய சுமேதையா, வாதம் சத் பிரம்மச்சாரித்யா, வாதம் காலக்கிரமேனத்து. ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து கால் பாகம் கிரகிக்கிறான் இவன், இன்னொரு கால் பாகத்தை தன்னுடைய மேதையினால மேதா சூக்ஷ்மத்தினால தெரிஞ்சுக்கிறான், இன்னொரு கால் பாகத்தை கூட வசிக்கிறாள் அவரோட சிந்தனை பண்ணச்சே வருதம், நாலாவது கால் பாகம் காலக்கிரமத்தினால உனக்கு வரும். அப்படின்லாம் சொல்லியிருக்கா பெரியவா. அத மாதிரி காலக்கிரமே நமக்கு எல்லாம் வரும், அப்படியும் தெரியலையா? தெரியாதா பரவாயில்ல, அது அப்படியே விட்டுடுங்க, அது அங்க போனா தெரிஞ்சிடும். மோட்சதசிக்கு போனாக்கா சர்வைக்கு நான் வருடுவோம், அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால இதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளவோ ஞானம் வருது, அதுல நமக்கு எது தேவையான ஞானமோ அதை எடுத்துக்கோங்க. நமக்கு ஆச்சாரியால் அதை உபதேசிச்சிருக்கா, அந்த ஞானத்தை வச்சு நம்ம பிரவர்த்திக்கலாம். அந்த ஞானத்தை வச்சு நம்ம பிரவர்த்திச்சோம்னாக்கா நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். சில சந்தேகங்கள் வரலாம், நிர்ணயங்கள் வராம இருக்கலாம், அது காலக்கிரமேன நிர்ணயங்கள் வரலாம். எப்பேற்பட்ட மகன்களா இருந்தா கூட சரி, அவளுக்கும் சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஒரு முறை கொத்திமுளம் சுவாமி சாச்சியார் மைசூர்ல இருந்தார், அந்த சுவாமி சாச்சியார் என்ன வந்து இந்த சில விஷயங்கள்ல யாராலையும் அடிக்க முடியாது, வாத பிரதிவாதத்துல எல்லாரையும் ஜெயிச்சுடுவேன், ஆனா எனக்கே சில சந்தேகங்கள் இருக்கு, அதை யாரும் நிவர்த்தி பண்ணுவான்னு தெரியல அப்படி. அந்த பெரிய மகான் பெரிய தாக்கிகர், அவர் அசைக்க முடியாது எது விஷயத்திலையும், ஆனா அவர் தங்கிட்ட சந்தேகங்களை வச்சுட்டு இருக்காராம், அதுக்கு யார் சொல்லுவா பதில் அப்படின்னு கேட்டாரு அந்த மகான். அந்த மாதிரி சந்தேகம் ஒண்ணு வந்ததுன்னாக்க அதை நிவர்த்தி பண்றதுன்றது சில சமயம் வரலாம், சில சமயம் வராம போயிடும். வந்ததுன்னு இப்பயே தெரிஞ்சுடுறது, வரலையா மோட்ச விஷயம் போனா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தெரிஞ்ச வரையும் தெரிஞ்சுக்கலாம், எது இப்ப தெரியலையோ அது மோட்ச திசையில தெரிஞ்சுக்கோங்க. மோட்சத்துக்கு போனாக்கா அப்ப சர்வஜ்ஞன் ஆயிடுவான், அப்ப எல்லாமே அவனுக்கு வந்துடும். அதனால இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இதுக்கு ஒரு உதாரணத்தையும் காமிக்கிறார். நம்மங்கள்லாம் எத்தனையோ கல்யாணம் காத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவ அதுல கல்யாணம் கார்த்திகை பண்ணச்சே பாருங்க, இது தொண்ட மண்டலத்து ஆச்சாரம், இது சோழ மண்டலத்து ஆச்சாரம், இது பாண்டிய மண்டலத்து ஆச்சாரம், இது தெற்கத்தி ஆச்சாரம், இது வடக்கத்தி ஆச்சாரம், அப்படி அப்படின்னுட்டு எவ்வளவு பேதம் இருக்கு, எத்தனை பேதங்கள் அதுல ஆகாத்துல இவ்வளவு பேதங்கள் இருக்கு. நம்ம வடக்கு இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க, கல்யாண கார்த்திகள்ல சுப விசேஷங்கள்லாம் அதிரசம் பண்ண மாட்டாங்க நம்ம பக்கத்துல, ஆனால் தெற்கத்திக்கார அதிரசம் பண்றான். கல்யாண திருக்கார்த்திகள்லாம் அதிரசம் பண்ணுவான். இது இது ஏன் பண்றா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா, அவன் ஆச்சாரம் அது, நம்ம ஆச்சாரம் அது மாதிரி பண்றது இல்ல. இது சங்கராந்தி வரப்போறது, சங்கராந்தி அன்னைக்கு இந்த பக்கம் காந்திவரம் பக்கத்துல இருக்கிறவாள் என்ன பண்ணுவான்னாக்கா அஞ்சாறு கரமணிகள் பண்ணுவா, ஒரு பாயசம் பண்ணுவா, ஏதோ பண்ணிடுவா. ஆனால் அதே நாட்டில் எப்படி அப்படின்னாக்கா அன்னைக்கு அவியல் பண்ணிடுவா, நாலு கரம்பத்தை போட்டு அவியல் பண்ணுவா. ஜெய்டி சுவாமி திருமாளிகையில சங்கராந்தி அன்னைக்கு உரலோ அம்மியோ அதனுடைய சப்தமே கேட்கக்கூடாதான், அவத்துல நிறைய கரம்பத்தை போட்டு பொட்டு குழம்பு மாதிரி பண்ணிடுவா. ஒரு ஆகார விஷயத்துல எத்தனை நமக்கு பேதங்கள் இருக்கு, இதை நாம எவ்வளவு பார்த்துதான் இருக்கு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணச்சேனோ கல்யாண பிரக்கிரியில, கல்யாண பிரக்கிரியில கூட நிறைய பேதம் இருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றது, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு இருக்குன்றாக்க நம்மாங்கன்னா கிருஷ்ணவேஷ்ணவாளத்துல கல்யாணத்துல வடது பக்கம் பொண்ணு உட்காருவா, புருஷனுக்கு வரனுக்கு வலது பக்கத்துல வது உட்காரணும், கல்யாண பிள்ளைக்கு வலது பக்கத்துல கல்யாண பொண்ணு உட்காரணும். ஆனால் ஆந்திர பிரதேசத்துல அப்படி கிடையாது, கல்யாண பிள்ளைக்கு இடது பக்கத்துலதான் கல்யாண பொண்ணு உட்காரணும். அந்த கிரமம் இந்து வச்சுட்டு இருக்காவா, அவன் ஆச்சாரம். இத மாதிரி சிரௌத பிரக்கிரியில யாகங்கள் எல்லாம் பண்றோம் பாருங்கோ, அதுல எல்லாம் கூட இந்த மாதிரி எத்தனையோ பேதங்கள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. இப்படியா அப்படியான்னு இருக்குது, இப்படியும் பண்ணுங்க அப்படியே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்ப சம்பாதிகள் எல்லாம். அத மாதிரிதான் தத்துவங்கள்லாம் கூட, தத்துவங்களும் அப்படிதான். பெருமாளுடைய சகஜ காரணமே நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு ஏகதேசிகள் சொல்ற, அதெல்லாம் கிடையாது. சகேதுகமான கருணை தான் காப்பாத்தும்னு தேசியம் சாதிக்கிறார். இந்த ரெண்டுத்திலையுமே சரி, இதெல்லாம் வைபவவாதமா எடுத்துக்கலாம், யோஜனா பேதமா எடுத்துக்கலாம். விரோதம் ஏன் எடுத்துக்கணும், வைபவவாதம் அல்லது யோஜனா பேதம் போயிடலாம். விரோதமே கூடாது, விரோதம் வந்தாதான் இந்த பட்சம் தப்பு இந்த பட்சம் தான் ரைட்டு அப்படின்னு சொன்னாதான் பரஸ்பரம் மனஸ்தாபம் வருது, பரஸ்பரம் பேஷங்கள் வருது. அதனால பேஷம் எல்லாம் வருது, நிறைய அபச்சாரம் வந்து நிற்குது. அதனால யோஜனா பேதம் வச்சுக்கோங்க, அங்க போனா எல்லாம் தெரியுது நமக்கு எது சரின்னு, அவாவா மனோபாவத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தத்துவத்திலையும் எப்படிதான், அதுல ஒன்னே ஒண்ணு, நம்ம எதை ஸ்பஷ்டமா அறிந்து கொள்ள வேண்டுமோ அதுல நமக்கு குறவே கிடையாது. சரணாகதி சில பேர் என்ன பண்ணிட்டா, தென்னாச்சாரி சம்பிரதாயத்துல சரணாகதியை அனுட்டிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனால் அடையன் கேள்விப்பட்டிருக்கேன், அவளுக்கு சமாசிரியன் ஆறுதல் இல்லையோ அப்பவே சரணாகதி பண்ணி வச்சுடுறா. சரணாகதி அனுஷ்டானம் இருக்கு, ஆனால் மோக்ஷோபாயமா அதை ஒத்துக்கலாவா, மோக்ஷோபாயமா சரணாகதி அவ ஒத்துக்கவே இல்லை. அவ்வளவுதான் அவ சொல்றது, மோக்ஷோபாயமா நாங்க ஒத்துக்கல, மற்றபடி சரணாகதி எங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னான்னு கேட்டா பெரிய பண்டிதர் அவ சம்பிரதாயத்து. திருமலை அனந்தாண்டல்லை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு மகா பண்டிதர், அவர் எவ்வளவோ விருதெல்லாம் தரேன்னா ஒண்ணும் வாங்கிக்க மாட்டேன்ட்டு, அதான் எனக்கு எதுக்கு அப்படின்னு விட்டு அந்த மகான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எதுக்கு நாங்கெல்லாம் சரணாதி பண்ணலேன்னு யாரு சொன்னா, எங்களுக்கு சமாசிரண காலத்துல எங்க ஆச்சாரியா எங்களுக்கு வந்து பரிஞ்ஞாசம் பண்ணி வச்சுருக்கா, ஆனால் நீங்க மோக்ஷோபாயமா ஒத்துக்கிறீங்களோ, நாங்க மோக்ஷோபாயமா ஒத்துக்கல. அவ்வளவுதான், அடையனப்ப விஞ்ஞாபிச்சேன் நான் கூட மோக்ஷோபாயமா ஒத்துக்கல. அதாவது சாத்தியோபாயம்ன்றது பிரதிபந்தக நிவர்த்திய பண்ணும், பிரதிபந்தக நிவர்த்திய ஒண்டிதான் அது பண்ணும். நமக்கு எது எது தடை எல்லாம் இருக்கோ, அதாவது பிராரத கர்மா சஞ்சித கர்மா, அந்த கர்மாக்கள் எல்லாம் அவிச்சுடம் இருக்கு. அதுதான் சேவிச்சிருக்கோம், பிராயசித்த கிரமேண திகபரபஜனம் சோதிதம் கர்மசாந்தி, கர்மா நமக்கு சாந்தி ஆகும் போயிடணும். அதுக்கோசரம் பிராயசித்த மாதிரிதான் இந்த சரணாகதின்றது அல்லது இந்த உபாசனம்ன்றது, கர்மாக்கள் அழிஞ்சிடும். மோக்ஷம் தருதுன்றது யாருன்னா சித்தோபாயமான எம்பெருமான் தான் தருவான், எம்பெருமான் தான் மோக்ஷன்ற பணத்தை கொடுக்கக்கூடியவன். அதனாலதான் அவனை சித்தோபாயமா அவன் எழுந்துள்ளான், அவன் தராம இருக்க மாட்டான், பரம கிருபையோட அவன் தரவன். அதனால நமக்கு வந்து எம்பெருமான் எல்லா விஷயத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறான். இதுல சந்தேகங்கள்னா சிலதெல்லாம் வரும், ஆச்சாரியால் மூலமான நமக்கு ஞானம் வந்தாலும் சில சந்தேகங்கள் வந்தாக்க அந்த சந்தேகத்தை அப்படியே விட்டுடுங்கோ. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுல தெரிஞ்சுக்காம இருக்காதீங்கோ, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை என்னன்னா தெரிஞ்சுட்டுருங்க. அதுல பாதம் வரக்கூடாது, அதுல விரோதம் வரக்கூடாது, அதுல ஸ்பஷ்டமா இடமிச்சம் தெரிஞ்சுக்கோங்க. பிரதானமான விஷயத்துல ஸ்பஷ்டமான ஞானம் இருக்கணும், அப்பிரதானமான விஷயத்துல ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்லை. ஸ்பஷ்டமான விஷயம் எதுவோ அதுல வந்து நல்ல ஞானம் நமக்கு இருக்கணும். அப்பிரதானமான விஷயத்துல ஸ்பஷ்டமான ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அது அங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அல்லது காலக்கிரமேன தெரிஞ்சுக்கலாம். ஆகவே உங்க சித்தாந்தத்துல அந்த மாதிரி இல்லையே, ஸ்பஷ்டமான ஞானம் வரவே இல்லையே. நீங்களே சொல்றீங்க துர்கடத்தம் அவித்யாயா பூஷணம் அது தூஷணம், எதுவுமே உங்க இதை சித்திக்கலையே. உபரண வாக்கியங்கள்லயே ஒரு பக்கத்தை அப்படியே விட்டுட்டீங்கோ, வேதபர வாக்கியங்கள் எல்லாம் அப்புறமானோ. ஒரு கட்டம் வரைச்சே தத்துவ ஜானம் வந்துருத்துனாக்கா ஆத்ம ஜானம் வந்துருத்துனாக்கா வேதமே கூட அப்புறமானோம் அப்படின்னு அவ சொல்லிட்டேன். அப்படியானாக்கா அந்த வேதத்தை தெரிஞ்சின்றதோ அல்லது வேதத்தினால வந்த ஞானத்துக்கோ என்ன பிரயோஜனம்? அதனால நிர்குண பிரம்மவாதத்துல சந்தேகம் இல்ல, நிர்ணயம்ன்றது எதுலையுமே இல்ல, எல்லாத்திலையும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம் தான். ஏற்கனவே சொல்லிட்டோம் ரெண்டு ஸ்லோகத்தினால தியானாதின் தத்பிரபாவம் ஸ்லோகம், நேற்று சேவிச்ச மானாமான பிரபேதம் அப்படின்னு பிரபதி விபஜனாது அப்படின்ற ஸ்லோகம், இதெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருப்போம். உங்க சித்தாந்தத்துக்கு அனுகூலமே கிடையாது இவைகள்லாம். அதனால சந்தேகம் வரும், சந்தேகம் வந்து வருதுனால எல்லா சித்தாந்தத்தையும் சந்தேகம் வருது. அதனால இது தள்ளு இல்லாமே சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, நிர்குண பிரம்மவாதம் சரிதான் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரிதான் நீங்க கேட்டீங்கோ, அதுவே தப்பா எடுத்திருப்போம். அதனால உங்களுடைய வாதம் எந்த விதத்திலையும் செல்லாது, பொருந்தியே வராது. ஆனால் எங்க சித்தாந்தத்திலேயோ எங்க வியாக்கியாக்காரர்கள்லாம் இருக்கிற உரையாசிரியர்கள் தான், அவள்லாம் உத்தமமான ஆச்சாரிய. ஏற்கனவே சொன்ன மாதிரி உபரணத்தினுடைய அர்த்தம் சூத்திரகாரருடைய திருவுள்ளம், விருத்திகாரருடைய திருவுள்ளம், பூர்வாச்சாரியர்களின் திருவுள்ளம், அது அனைத்தையும் அனுசரித்தே எம்பெருமானார் அனுகிரகிச்சார். எம்பெருமானார் அப்படி அனுகிரகிச்சதுனால நமக்கு பரம உபாதேயமா அதெல்லாம் ஆயிடுச்சு. அதுதான் சிவப்பிரகாதிகாச்சாரியரோ சுவாமி தேசிகனோ எல்லாரும் நமக்கு அனுகிரகிக்கிறார். அதனால எந்த விதத்திலையும் நம்ம சித்தாந்தத்து பேர்ல தோஷம் சொல்ல முடியாது. சந்தேகம் இருக்கிறதெல்லாம் முக்கியமான விஷயத்துல சந்தேகம் இருக்காது, அதெல்லாம் தீர்மானம் பண்ணி சொல்லிட்டார். எந்த இடத்துல சந்தேகம் வருதோ அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கலாம். அதனால இதுல எந்த இதுவும் தோஷம் ஒண்ணு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து நமக்கு உபதேசிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தையந்தோ தன்வதந்தோதிதா தேசிகை கர்ணதாரை தத்வார்த்த ஞானபாரம் கமயதி விஷதம் ஸ்வன்யதீக்ஷ்யம் விமுக்தௌ கர்த்தவ்யே கற்பகாரைஹ க்வசிதபி ததிரே க்ருத்ய சந்தேஹ பேதாஹ தத்வேப்யேவம் க்வசித் ஸ்யாத் ததபி ந விததஹ ஸோபயுக்தாம்ஷ போதஹ. பிரயந்தாலே வேதங்கள், அதனுடைய அந்தம் முடிவு உபனிஷத்து ஸ்ருதிகள், அதாவது ஸ்ருதி சிரசு. அந்த உபனிஷத்திற்கு அதுவே உதன்வான், உதன்வான் சமுத்திரம் நாள். உபனிஷதங்களே சமுத்திரங்களா இருக்கு, அதுக்குள்ள அந்தக அது உள்ள இருக்கக்கூடிய ஸ்ருதி. ஸ்ருதினாக்க மார்க்கம்னு அர்த்தம். உபரணத்துல உபரணங்களாகிற சமுத்திரம், மகாசமுத்திரம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய மார்க்கம் இருக்கு. அந்த மார்க்கம் நமக்கு தெரியல. நமக்கு தெரியாத மார்க்கமானது கர்ணதாரைஹி தேசிகைஹி இயம் உதிதா. இந்த இயம், இந்த ஸ்ருதி மார்க்கம் இதுவானது கர்ணதாரை நாவிகாள் மாலுமிகள், அமாலுமிகள் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தேசிகை ஆச்சாரியர்களால் உதிதா உபதேசிக்கப்படுறது. இப்படி உபதேசிக்கப்படுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆச்சாரியன்னா எப்படிப்பட்டவா, அவள் இதம் இத்தம்னு நமக்கு உபதேசிக்கக்கூடியவாவா, அவ சொல்றது எல்லாமே சரியா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஆச்சாரியர்களால் நமக்கு எல்லாம் உபதேசப்படுது. அது வியாசராகட்டும், போதாயனராகட்டும், எம்பெருமானாராகட்டும், சுதப்பிரகாசிகாராகட்டும், அல்லது சுவாமி தேசிகனாகட்டும், எல்லாருமே நமக்கு அவ்வளவு அற்புதமாக உபதேசிச்சிருக்கார். அதனால தத்வார்த்த ஞானபாரம் கமயதி, அவனால உபதேசிக்கப்பட்ட இந்த மார்க்கமானது தத்வார்த்த ஞானபாரம். தத்வார்த்தத்தினுடைய ஞானம் இருக்க அதனுடைய பாரம் கரையை கமயத்தி அடைவிக்கிறது. அதுக்கு இன்னொரு பாடம் முக்கியத்த ஞானபாரம் அப்படின்னு அர்த்தம் பண்றேன். அதுக்கும் ஒரு பாடம் இருக்கு. முக்தி கோசரம் எந்த ஞானம் வேணுமோ அதனுடைய கரையை வந்து நமக்கு அடைய வைக்கிறது. தத்வார்த்தமே முக்கியத்துவம் தானே, அதனால இப்ப சொன்னாலும் தப்பு இல்லை. கமயதி விஷதம் கமயதி, நமக்கு எப்படி ஸ்பஷ்டமா தெரியணுமோ அந்த மாதிரி நமக்கு ஞானத்தை அடைய வச்சுடுறாவா. அவளால் உபதேசிக்கப்பட்ட மார்க்கமானது நமக்கு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கறது. அந்நது எது எது நமக்கு தெரியலையோ அவைகள்லாம் விமுக்தவ ஈக்ஷியம், விமுக்தி மோக்ஷ தசை, அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சர்வம் பஷ்ய பஷ்யதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இங்கேயிருந்து போறானோ இல்லையோ, இங்கேயிருந்து போறவன் அங்க பார்த்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறான் சமைஞ்சா போயிடுறதுனால, அப்ப எல்லாத்தையும் அவங்க பார்ப்பான். அதனால மோட்சத்தை செய்யல அவனுக்கு சந்தேக நிவர்த்தி எல்லாமே சரியா போயிடும். சந்தேக நிவர்த்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே போருமே, இதுக்கோசரம் கஷ்டப்படணுமான்னு. அதனால நமக்கு எது தத்வார்த்தம், அதனுடைய ஞானம், அதனுடைய பாரம் கரை, அத நமக்கு ஆச்சாரியால் நல்லா உபதேசம் சொல்லி கொடுத்துடுறா. சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், அத வந்து முக்தி திசையில அது தெரிஞ்சுக்கோங்க போறோம். முக்தி திசையில அது தெரிஞ்சுட்டா போதும். அப்படியானாக்கா அப்ப சந்தேகத்தோட நமக்கு கூட ஞானத்துக்கு என்ன பண்றது? சந்தேகத்தோடு கூட எனக்கு ஞானம் என்னைக்குமே விபரீதம், சந்தேகமே வரக்கூடாது. அது வந்துட்டு விபரீதம் தானே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இதுல என்ன இருக்கு, அனுஷ்டானங்கள்ல கர்மானுஷ்டானங்கள்ல கல்பகார எல்லாம் இருக்காள், கல்பசூத்திரக்கார ஆபஸ்தம்பாதிகள், அவள்லாம் வந்து நிறைய ஸ்கிருப்த சந்தேக பேதங்களை சொல்லிட்டு போயிட்டா. கர்த்தவி கல்பகாரி கல்பகாரால கல்பசூத்திரக்காரால கர்த்தவியே அனுஷ்டான விஷயத்துல கிருத்திய சந்தேக பேதாக, அனுஷ்டிக்க வேண்டிய விஷயங்கள்ல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கோம். ரெண்டு பட்சம் மூணு பட்சம் அப்படின்னா இருக்கு, நிறைய இருக்குது. இன்னைக்கு கூட சந்தேகங்கள்லாம் வருதா வாழ்க்கை, மீமாம்சைகள் ஒரு நாணயம் பண்ணி வச்சிருக்கா, அது தேரி. ஆனா பிரயோகத்துல பிராக்டிக்கல்ல பாக்கச்ச மீமாம்சைகள் சொல்றதுக்கு விரோதமா பண்றாளா? காரணம் அதுதான் எங்க சொல்ற பிரக்கிரிய, நாங்க அப்படிதான் பண்ணோம், எங்களுக்கு அதான இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அடியனே கேட்டான் சில விஷயங்கள்ல, அதற்கு அவன் சொன்னான், சுவாமி புஸ்தகத்துல இருக்கலாம் சுவாமி, அனுஷ்டானத்துல இப்படிதான் சுவாமி. காஞ்சிபுரத்துல போனா ஒரு விஷயம் தெரியும், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுவா, பெருமாள் மேற்க பார்த்து எழுந்துள்ள இருக்க. ஏன் மேற்க பார்த்து எழுந்திருக்காரு பெருமாள்னாக்கா, கிழக்க பார்த்து உட்கார்ந்துட்டு யாகம் பண்ணார் சதுர்முக பிரம்மா. அப்ப பெருமாள் பிரத்யட்சம் வர இல்லையோ, பிரம்மாவுக்கு அனுகிரகிக்கிறதுக்கு மேற்க பார்த்து எழுந்துள்ள விட்டார். இவன் ஆராதனம் பண்ணச்சு என்ன பண்றான்னாக்கா, அர்ச்சகர்கள்லாம் பெருமாளுக்கு இடது பக்கம் இருந்துதான் ஆராதனம் பண்றான். நம்ம எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம், எல்லா கோயில்லையும் பெருமாளுடைய வலது பக்கம் இருந்துதான் ஆராதனம் பண்ணணும். ஆனா இவன் இடது பக்கணுங்கன்னுதான் ஆராதனை பண்றான். தேவபிரமானுக்கு எந்த இதுவும் இடது பக்கத்துதான் ஆராதனை பண்றான்னு. அதை நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றா, இது காஞ்சிபுரத்து அர்ச்சகர் சம்பத் பெற்ற சொன்ன, அதுல வலது பக்கமும் அது இடது பக்கம் இருந்து ஆராதனது காரணம் என்ன அப்படின்னாக்கா, வடக்க பார்த்துண்டோ அல்லது கிழக்க பார்த்துண்டோ தான் ஆராதனை பண்ணணும்னு இருக்கு. நாங்க கணக்க இந்த ஊர்ல பெருமாள் மேற்க பார்த்து எழுந்துள்ள இருக்க, மேற்க பார்த்து திருமண மண்டலம் இருக்கு, நாங்க பெருமாளுடைய வலது பக்கம் இருந்து ஆராதனை பண்ணாக்கா தெற்க பார்த்துட்டு பண்ண முடியும் ஆயிடும். அது கூடாது. அதனால நாங்க இடது பக்கம் நின்று ஆராதனை பண்றோம். அப்ப இடது பக்கம் நின்று ஆராதனை பண்ணா வடக்க பார்த்துதான் நாங்க ஆராதனை பண்ணோம். அதே பெருமாள் வந்து நூத்துக்கால் மண்டபத்துல இருந்து விடுற நவராத்திரி உற்சவம் பல்லவ உற்சவம் அதுக்கெல்லாம் நூத்துக்கால் மண்டபத்துல பெரிய மண்டபம் இருக்கு, அதுல இழந்து விடுறாரு பெருமாள். அப்ப பெருமாள் வந்து தெற்க பார்த்து நடந்து விடுறாரு. அப்ப இவன் என்ன பண்றான்னா, பெருமாளுக்கு வடக்கு பக்கம் நின்றுட்டு ஆராதனை பண்ணி விடுறான், வலது கை பக்கம் நின்றுட்டு. ஏன்னா அப்படி ஆராதனை பண்ணிட்டு கிழக்கு பார்த்து ஆராதனை பண்ண முடியும். அப்ப என்னாச்சுனாக்கா, கும்பகோணத்துல ராமானுஜ பாட்டராச்சார் இருக்க, அந்த சுவாமி என்ன பண்ண, பாஞ்சராத்திர புஸ்தகத்தை எடுத்து அடையன்ட்ட காமிச்ச, தேவ பிராச்சின்னு ஒண்ணு சொல்லுவ. அதாவது பெருமாள் எந்த எந்த திக்கை பார்த்து எழுந்துள்ள இருக்காரோ அதுதான் கிழக்கு, அப்படி சொன்னா ஆராம் பண்ணும் அப்படின்னு ஒரு பட்சம் எடுத்து, அது கிரந்தத்துல இருக்கு, பாஞ்சராத்திர சம்மிதையில இருக்கு, அதை எடுத்து காமிச்சார். அதுக்கு இவா என்ன சொல்லிட்டா, சுவாமி கிரந்தத்துல அப்படி இருக்கலாம், காஞ்சிபுரத்து ஆச்சாரம் இது, இந்த அனுஷ்டானம் தேவபிரமா சொன்னதில் இருக்க அனுஷ்டானம் இது, கிரந்தத்துல ஒண்ணு இருந்தாலும் அனுஷ்டானத்துல இருக்கிறது இதான், இது எங்களால மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால மீமாம்சகாதி சில விஷயங்களே சித்தாந்தம் என்று போயிருக்கான். ஆனா சிரௌத பிரக்கிரியில அவ என்ன பண்றாளோ அதான் அனுசிக்கிறா. அதனால கர்த்தவியே கல்பகாரைகி கிருத்த சந்தேக பேதாக கொச்சிட்டு அபிதந்திரு, கிருத்த சந்தேக பேதங்கள்லாம் அங்கங்க சிரவணம் சொல்றக்க, அதுக்கோசரம் யாகத்தை அனுட்டிக்காம விட்டா என்ன, யாகத்தை அனுட்டிக்காம இல்லையே, கர்மாக்கள்லாம் அனுட்டிச்சுன்னு இருக்கா. அதனால சந்தேகம் இருக்கலாம், ஆனால் எது பிரதானமான அம்சமோ அதுல சந்தேகம் இருக்க வேண்டியது இல்லை. அதனால தத்வேபி இந்த தத்துவ விஷயத்திலையும் வேதாந்த தத்துவ விஷயத்திலையும் கொச்சத்து ஏவம் சில இடங்கள்ல இது மாதிரி சந்தேகம் வரலாம். அது கூட அப்பிரதானமான அம்சத்துலதான், பிரதானமான அம்சத்துல நமக்கு சந்தேகமே வராதபடி நம்ம சூத்திரக்காரரோ விருத்திக்காரரோ பாஷ்யக்காரரோ அல்லது யாக்கியாகாரோ எல்லாரும் ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போயிட்டா. அதனால தத்தே தேவம் கொச்சித் சதபின விதமாக, அதெல்லாம் ஒண்ணும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோபயுக்தாம்ச போதாக நான் வித்ததாக, தனக்கு எது உபயுக்தமான அம்சத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதுல தோஷம் இல்லாம இருந்தா போதும். அது நமக்கு இருக்கு, எது நமக்கு தேவையோ அதுல நமக்கு ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த விஷயங்கள்ல நமக்கு விரோதமே கிடையாது, தவறானதே கிடையாது. ஆச்சாரியர்கள் நமக்கு அத மாதிரிதான் அனுப்பிச்சிருக்கா, அந்த மாதிரி அனுப்பிச்சு காமிச்சிருக்கா, எல்லாத்தையும் உபதேசிச்சுட்டு போயிட்டா. அதனால அந்த பட்சத்துலதான் நாம பார்க்கணும். ஆகவே இதுல விரோதம் எதுவும் இல்லை. உங்க சித்தாந்தத்திலயோ அப்படி கிடையாது, நிறைய விருத்தாம்சங்கள் தான் உங்களுக்கு இருக்கு, எல்லாமே சந்தேகாஸ்பதமாவே இருக்குது. சந்தேகாஸ்பதமாவே இருக்கிறதுனால அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிறத காட்டும் எங்களுடைய ராமானுஜ தரிசனம்ன்றது எம்பெருமானார் தரிசனம், அதுதான் உசந்த தரிசனம், அதுதான் சரியானது. அதனால அதையே எடுத்துக்கணும், இதுல ஆட்சேபமே பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சேர்க்கலாம். த்ரயந்தோ தன்வதந்த ஸ்ருதிரியமுதிதா தேசிகை கர்ணதாரைஹி தத்வார்த்த ஞானபாரம் கமயதி விஷதம் வன்யதீக்ஷ்யம் விமுக்தௌ கர்த்தவ்யே கல்பகாரை க்வசித் அபிததிரே கிருத்ய சந்தேக பேதாஹ தத்வேப்யேவம் க்வசித் ஸ்யாத் ததபின விததஹ ஸ்ரோபயுக்தாம்ஷ போதஹ கவிதாக்கிக சிம்ஹாய அஞ்ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ.